கங்கை அலை முழங்கும் கதிர்மதி செஞ்சடா மகுடம் கௌரி மனோகரிய இடபாகம் கொண்ட தேகம் கார்வண்ணன் திருமாலுக்கு அருள் புரியும் கருணா விலாசம் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் எண்ணிலே அடங்காத எழில்மிகு குணம் கொண்ட ரூபம் எழுதறிய அயன் திருமால் தேவர் தொழும் செங்கமல பாதம் கண்ணான பார்வதியை தழுவிடும் கல்யாண கோலம் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் மூன்றாம் பிறை முடித்த திரிசடையானதொரு கிரீடம் முக்கண்ணால் மன்மதனை சாம்பலாய் சுட்டு எரித்த கோபம் காதொளிரும் குண்டலமாய் நாகப்படம் அசைகின்ற ரூபம் கைதொழுதேன் காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் கருநீல கண்டத்தில் தவழ்கின்ற நாகபட ஆரம் கலையான பிறைமுடி கண்மூன்று எடுத்து உயர்ந்த கோலம் கைகளில் அபயம் அங்குசம் பாசம் திரிசூலம் கைதொழுதேன் காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் பாவமெனும் மத யானை தனை பாய்ந்து அழிப்பதிலே சிங்கம் மலைநாக பகை அசுரர் வாழ்வை அழித்து முடிப்பதிலே கருடன் கடை மூப்பு துயர் மரணக்கானகத்தை எரிப்பதில் தீஜ்வாலை கைதொழுதேன் காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் ஜோதிமயம் நிர்குணத்தின் நாயகம் தூயமே தீபம் ஓங்காரத்து உள்ளாடும் ஒன்றேயாய் உயர்ந்த பரபிரம்மம் ககன வெளிப்பெறும் பரப்பில் கலந்தொழிரும் ஆத்மரூபம் கைதொழுதேன் காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் பேராசையற்று பிறர் பழிகள் கூறாத நாவும் பெரும் பாவச் சேற்றினில் வீழாத பிழையற்ற வாழ்வும் கை கொண்ட உள்ளத்தில் கால் கொண்டு வாழும் நாதம் கைதொழுதேன் காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் சித்தமெல்லாம் சிவனடிக்கே வைத்த திரு அடியார் கூட்டும் உத்தமம் வைராக்கியம் மனச்சாந்தி அவன் அடியே காட்டும் கற்றை முடிச்சடை நிலவு காரிருளை போக்கி அருள் கூட்டும் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் வியாசமுனி விரித்துரைத்த விஸ்வநாதாஷ்டகத்தை நாளும் பாசமுற பகர்வார்க்கு சுகம் கல்வி செல்வங்கள் சேரும் காலமெலாம் புகழ் கீர்த்தி சிவனடியும் சித்திக்கலாகும் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் சிவன் கோயில் சந்நிதியில் சித்தமதாய் விஸ்வநாதாஷ்டகத்தை நாளும் ஓத சிவலோக பேரானந்த பெருவாழ்வு சித்திக்குமே.